சின்ன உயிரின் உடல் வளர மடி தந்து கண்ணின் மணி போல் காக்க தன்னை தந்து அன்பின் உருவாய் மண்ணில் இருப்பது யார் அம்மா அம்மா அம்மா சொன்ன ஆரிரரோ சொன்னேன் உனக்கு தூளி கட்டி பூங்கொடி ஒரு பிஞ்சு பிஞ்சு கிளி வளர்க்கும் மாஞ்செடி பூந்தேனடி அம்மா சொன்ன ஆரிரரோ சொன்னேன் உனக்கு தூளி கட்டி பூங்கொடி ஒரு பிஞ்சு பிஞ்சு கிளி வளர்க்கும் மாஞ்செடி வீணை என்ன குழலும் என்ன கொஞ்சம் பிள்ளை முன்னே தேனோ என்ன பாகோ என்ன அன்னை அன்பின் முன்னே ஹோய் அம்மா சொன்ன ஆரிரரோ சொன்னேன் உனக்கு தூளி கட்டி பூங்கொடி ஒரு பிஞ்சு பிஞ்சு கிளி வளர்க்கும் மாஞ்செடி கிளி வளர்க்கும் மாஞ்செடி பூ வந்தேன் உனக்கு தூளி கட்டி பூங்கொடி. ஒரு பிஞ்சு பிஞ்சு கிளி வளர்க்கும் மாஞ்செடியே.